யாரு அவ யாரு என் பாட்ட நீ கேளு. வேலு வடி வேலு என் டேஸ்ட நீ கேளு. யாரு அவ யாரு என் பாட்ட நீ கேளு. பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும், வீட்டு பெருசுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா போதும், மல்லியப்பூ முடிச்சிருந்தா போதும், நம்ம மண் வாசனை அடிச்சிருந்தா போதும். கோழிக்கு முன்னால கண்ணு முழிக்கணும், வாளி தண்ணீரால வாசல் தெளிக்கணும், புள்ளி வச்சு மாவு கோலங்கள் போடணும், புருஷனை எழுப்பி காபி கொடுக்கணும். சுத்தமான தமிழ் பொண்ணு தான் வேணும் எனக்கு, அப்பதான் கட்டிக்கணும்னு தோணும். வேலு வடி வேலு என் டேஸ்ட நீ கேளு. யாரு அவ யாரு என் பாட்ட நீ கேளு. சந்தேகம்தான் என்ன பத்தி இல்லாமத்தான், வெள்ள மனம் உள்ளவளா இருக்கணும், அவ என்னுடைய நிழல போல நடக்கணும். கண்டதெல்லாம் காட்சின்னு கொண்டதான் கோலம்னு, சண்டைகளை வளர்க்கிறவ ஆகாது, என் பைக்கு கூட அந்த பக்கம் போகாது. ஆனா என்னாலும் என் சம்சாரம் பண்போட நடக்கணும். தந்த பெரியாரு கொண்ட பொண்டாட்டி நாகமை போல் இருக்கணும். அட அப்படி ஒரு பொண்ணு நீ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணு, இந்த வள்ளுவன் வாழ்வுக்கேத்த ஒரு வாசுகி வேணும் என்னு. பொண்ணுகளை அடக்கியாலும் மாணவன் நெஞ்சம் எனக்கு இல்ல, பொண்ணு பொண்ணுங்க அனுசரணைய அமைஞ்சிருந்தா வழக்கு இல்ல. வேலு எப்பா வேலு வேலு படி வேலு என் டேஸ்ட நீ கேளு. யாரு அவ யாரு என் பாட்ட நீ கேளு. கட்டினவ எல்லாருமே கட்டிக்கிட்ட சம்சாரத்தை, கண்ணகி போல் இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனா கோவலன் போல் இவனுங்க தான் நடக்கிறான். எப்பவுமே ஒருத்தனுக்கு ஏத்த துணை ஒருத்தி என்று எண்ணிக்கிட்டு வாழுகிற ராமண்ணா, அட என்னை போல எவன் இருக்கான் மாமன்தான். நான் எப்போதும் பழி தப்பாம கற்போடுதான் இருப்பவன். என்னாட்டம் மன பெண் கூட சீதை போல இருக்கணும். அட என்ன பெத்த ஆத்தா என்ன நல்லபடி காத்தா, தினம் ராமாயணம் சொல்லி என்ன ராமன் ஆக்கி போட்டா. கட்டமட்ட கண்ணனை போல் கந்தனை போல் ரெண்டு பேரை எப்பவுமே ரிப்பேர் ஆகிட விட்டுட மாட்டேன் நல்ல பேரை. வேலு வடி வேலு என் டேஸ்ட நீ கேளு. யாரு அவ யாரு என் பாட்ட நீ கேளு. பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும், வீட்டு பெருசுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா போதும், மல்லியப்பூ முடிஞ்சிருந்தா போதும், நம்ம மண் வாசனை அடிச்சிருந்தா போதும், வழிக்கும் முன்னால கண்ணு முழிக்கணும், வாளி தண்ணீரால வாசல் தெளிக்கணும், புள்ளி வச்சு மாவு கோலங்கள் போடணும், புருஷனை எழுப்பி காப்பி கொடுக்கணும். சுத்தமான தமிழ் பொண்ணுதான் வேணும் எனக்கு, அப்பதான் கட்டிக்கணும்னு தோணும்.